பழனிதபனிதபம் அப்பதனிதபம் அப்பதவ மகமப்பம் மகருகமா பதவம பதனி தானித பாத பாம சந்தீலம் பதீபழனி மகரதா ஏகமஜந்தீலம் வதி பழரி ஏரகம் குன்று தோராடல் சொந்தமாம் தணிகை மலை பழமுதிர் சோலை விந்தை பல புரியும் அறுபடி வீடுடைய விந்தை பல புரியும் அறுபடி வீடுடைய மந்திர சடாட்சரமே மகிமை பிரதாபனே மந்திர சடாட்சரமே மகிமை பிரதாபனே மந்திர சடாட்சரமே மகிமை பிரதாபனே குந்தில் அமர்ந்த கோகே பெருமானே உனக்குந்தே பழமை நிலை கூறாத தீர்ப்பரம் குந்தில் அமர்ந்த கோகே பெருமான.